கீழே நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற, கண்ணாலே பேசாது கையாலே பேசு, கையோட கை சேர்த்து பூங்காத்தா வீசு. மருதாணி அரைச்சு வச்ச, மஞ்ச தண்ணி கரைச்சு வச்ச, ராணி ராணி உருகாம உருகி நின்னே, உன்னழக பருக வந்தே, வாணி வாணி. ஒரு பாட்டு புது பாட்டு இசை போட்டு முந்தானை தந்தானம் பாட, கண்ணாலே பேசாதே கையாலே பேசு, கையோட கை சேர்த்து பூங்காத்தா வீசு. மருதாணி அரைச்சு வச்சேன், மஞ்ச தண்ணி கரைச்சு வச்சேன், ராசா ராசா உருகாம உருகி நின்னே, உன்னழக பருக வந்தே, வாணி வாணி. முச்சூடும் என்னை விடாது, மரவேனே வருவேனே சிறப்பூ பறித்திடத்தானே, வரம் நானே பெறுவேனே, நீ மன்மதமலைத்தேனே, நான் உறவாய் வரவா வரவா. என் வீட்டு ஜன்னல் எட்டி ஏன் பார்க்கிற, இள நெஞ்ச தொட்டு தொட்டு நீ தாக்குற, கண்ணாலே பேசாதே கல்யாணம் பேசு, கையோடு கை சேர்த்து பூங்காத்தா வீசு. மருதாணியா.